ஊலா ஊலாலா நிலா கூட்டாளி நீயே, என்னை மின் கண்கள் வைத்து மேய்கின்றாயே. லாலா லாலல்லா உயிர் காற்றாடினானே, உனைவான் எங்கும் நட்டேன் பூக்கின்றாயே. ரோமியோனா வெனி கேரி மதலினா, நவி ஷக்கி புரி லாய்கா ரோனா சோனா. ஓ யா லாவி டாவி மோனியானி அனி ஷாயனி ஷசலினா, விலி விலி விலி வில் வில் மெட்சானா. ஓ யா நிலா கூட்டாளி நீயே, என் கண்கள் வைத்து மேய்கின்றாயே. லாலா லாலல்லா உயிர் காற்றாடினானே, உனைவான் எங்கும் நட்டேன் பூக்கின்றாயே. வானவில் ஏறி நான் நிலவிடம் தான் காதல் சொன்னேன் என் காதலை, அன்பால் ஆடும் என் மூச்சுலகம் நிலா நிலா உயிர் காற்றாடினாரே, உனைவான் எங்கும் நட்டேன் பூக்கின்றாயே.